நாயக நாயின்ற நந்தகோபனுடைய குலந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாநிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தன கிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் த்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனி கலிதம் யாபலாக்ருத்யபுங்தே கோதாதத்யை நம இதமிதம் பூயேவாஸ்து பூயஹ அஸ்மத் குருப்யோ நமஹ. கீழே 10 பாட்டுகளாலே தோழிகள் எல்லாரையும் எழுப்பிக் கொண்டு அவர்கள் அனைவரும் கூடி பெறும் திரளாக ஸ்ரீ நந்தகோபர்னுடைய திருமாளிகை வாசலிலே வந்து அங்கே கோயில் காப்பவர்களை கதவு திறந்து எங்களை உள்ளே புக வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். செய்யாதன செய்யோம் என்று பிரதிஜ்ஞை பண்ணினவர்கள் பண்ணின பிரதிஜ்ஞையை மறக்காமல் அதை அனுஷ்டான பர்யந்தமாக்க இங்கே ததியரான அந்த வாயிற்காப்போனை முன்னிடுகிறார்களாம். ததியரை முன்னிடாத சூர்ப்பனகை பட்ட பாடு இவர்கள் மிக்க அறிந்தது. மேலும் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே 10 நல்ல என்தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடர் நாம் செய்வதென் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமேன்னு பெரியாழ்வாருக்கு திருமகளாக அவதரித்த ஸ்ரீ ஆண்டாள் இங்கே ததியரை முன்னிடுகிறாள். நாயகனாய் நின்ன அந்த கோபன் நாயகன் ஆய் நின்ன எங்களுடைய சுவாமியாக இருக்கின்ற இங்கு நாயகத்துவமானது திருவாசல் காக்கும் முதலிகளுக்கும் நந்தகோபருக்கும் விசேஷணம். பகவத் சம்பந்திகளை முன்னிட்டு கொண்டு அவனையே உபாயமாக பற்றுவது என்பது நம் பூர்வாச்சாரியர்கள் அனைவரும் செய்ததே. ஸ்ரீ ஆளவந்தாரும் தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று தாம் பண்ணின பிரபத்தியையே நாதமுனின் திலோக்கிய என்று பிதாமகரான பெரிய முதலையாரை அல்லவோ முன்னிட்டுக் கொண்டு செய்தார். பாபிஷ்டனான சத்திரபந்துவும் கூட ஆச்சாரியனை முன்னிட்டுக் கொண்டுதான் பராங்கதி அடைந்தான். பாபிஷ்டா சத்ரபந்துஷ்ய புண்டரீகஸ்ய புண்ணியகிருத்து ஆச்சாரிய வத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத்துன்னு சுவாமி தேசிகன் குரு பரம்பரா பிரபாவத்திலே ஸ்ரீமத் ரகசீத்திரேசாரத்தில இத மேற்கோளாக காட்டுறார். நான்முகன் திருவந்தாதியிலே திருமழிசையாழ்வாரும் மாறாயதானவனை வள்ளுகிறார் மார்விரண்டு கூறாக கீரிய கோளரியை வேறாக ஏற்றியிருப்பாரை வெல்லுமே மற்றவரை சார்த்தியிருப்பார்த்தவம். பட்டர்கிட்ட அவருடைய சிஷ்யரான நஞ்சியர் கேட்டாராம், இங்கே பட்டர் திருநாட்டுக்கு ஏழனத்துக்கு பிற்பாடு, அடியேன் என்ன செய்ய வேணுங்கிறத உபதேசம் பண்ணுங்கோன்னு நஞ்சியர் பட்டரை கேட்கிறார். அதுக்கு பெரிய பெருமாள் அவர் ஒருவரே தனக்கு தஞ்சம் என்றிருப்பவரை நீர் உமக்கு அவர்தான் தஞ்சம் என்றிருன்னு சொன்னாராம். அப்படி இந்த ததியரை முன்னிடுவது என்பது நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு நல்ல வழக்கம். நாயகன் நாயகன் முழுவேள் உலகுக்குமாய் முழுவேருலகும் தன் வாயகம் புக வைத்து முழுந்தவையாய் அவை அல்லனுமாம் கேசவன் அடியினை மிதை குருகூர்ச்சடகோபன் சொன்ன தூயாயிரத்தி பத்தால் பத்தராவர் துவழின்னியேன்னு. அந்த நாயகன் முழுவேள் உலகுக்கும் அவன் நாதன்கிறத திருவாய்மொழி 5 கடைசியில அந்த கடைசி பாசுரமா நம்மாழ்வார் சாதிக்கிறார். பெரியாழ்வாரும் தன்னுடைய திருமொழியிலே முதல் பத்துல ஆறாம் திருமொழியில நம்முடை நாயகனே நான் மறையின் பொருளே நாவியொள் நற்கமல நான் முகனுக்கு ஒரு கால் தம்மனையானவனே தரணி தலமுழுதும் தாரக இன்னுலகும் தடவியதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேளமும் ஏழ் விடையும் இரவிய வேலைதனுள் வென்று வருமவனே அம்மையனக்கொரு காலாடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுகாடுகவேன்னு இந்த எம்பெருமானுடைய நாயகத்துவத்தை அறிக்கிறார். யசோத பிராட்டி உட்பட எல்லாரும் சொல்லும்படியாக நாயகனாய் நின்றவன் அந்த நந்தகோபன். உபய விபூதி நாயகனான கிருஷ்ணனுக்கும் அவன் தோப்பனாரானதனாலே நாயகத்துவம் தானாவே வருது. அவனாலே நாயகனாய் நின்ன நந்தகோபன். நந்தகோபனுடைய கோயில், நந்தகோபனுடைய கிரகம் அதுவே கோயிலாம். கிருஷ்ணன் உகப்பது பாரதந்திரியமாகையாலே ஸ்ரீவைகுண்டத்தினுடைய இழவு தீர நந்தகோபன் மகன் என்று தந்தையை இட்டு தன்னை சொல்ல அவன் மிகவும் உகக்கிறானாம். இதுல தாம் பேரை எப்படி வச்சுட்டான், நந்தகோபனுக்கு பிள்ளையாக பிறந்ததனாலே நந்தகோபாலன் வச்சுக்கிட்டான். தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தனாலே தாசரதின்னு வச்சுக்கிட்டான். வசுதேவருக்கு தான் பிள்ளையாக பிறந்தனாலே வாசுதேவன் வச்சுக்கிட்டான். அப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல சக்கரவர்த்தி தசரதன் ஆசைப்பட்டான், ஆனா அது நடக்காம போச்சு. தம் சமீக்ஷ்ய மகாராஜா யுக்தம் சமுஜிதை சுபைஹி நிச்சித்ய சிவை சார்த்தம் யுவராஜமமன்யதன்னு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தான் அழகு பார்க்கணும்னு நினைச்சான். அதை கடைசி வரைக்கும் அவன் பார்க்கல. ஆனா பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே மூணாம் பத்துல அத்தியற்புதமா சாயிக்கிறார். வாணிளவரசு வைகுந்த கொட்டன் வாசுதேவன் மதுரை மைந்தன் நந்தகோணிளவரசு கோவலர் கொட்டன் கோவிந்தன் குடல் கொடுதினபோது வாணியம்படியர் வந்து வந்து ஈண்டி மனது முருகி மலர்கண்கள் பணிப்ப தேனளவு செருகுந்தளவிழ சென்னி வேற்ப செவி சேர்ந்து நின்னனரே. மாதேவோபவ பித்ருதேவோபவன்னு உபனிஷத்து உத்கோஷிக்கிறது. அதனாலே மாதா பிதாதான் தெய்வம், அவர்கள் வசிக்கும் இடமே கோவில். அப்போ தனக்கு தன்னுடைய தாயும் தகப்பனும் தெய்வம்னு சொன்னா அவர்கள் வசிக்கும் இடம் இவனே தெய்வமாயிருந்தாலும் தனக்கு தெய்வமான அந்த தாய் தந்தையர் வசிக்கும் இடத்தை இங்கே கோயில் என்று சொல்வதிலே தட்டில்லை. கோயில் காப்பானே தங்களுடைய மௌத்தியத்தாலும் அவன் உகக்கும் தொழில் அதாகையாலும் அவன் தொழிலையிட்டே அவனை அழைக்கிறார்கள். ஏன் பேர் இல்லையா, பின்ன ஏன் கோயில் காப்பானேன்னு அழைக்கிறார். அந்த வாயில் காப்போனுக்கு கோயில் காப்போனுக்கு பேர் இல்லையா, அந்த பேரை சொல்லி அழைக்கலாமேன்னா இது நாம் பண்றதில்லை. இப்போ ஒரு வாசல்ல ஒத்தி கத்திரிக்காய் வச்சுன்னு போறா, அவளை நம்ம பேரை சொல்லி அறி கூப்பிடுறோம். ஏ கத்திரிக்காய் இங்கே வான்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி கீரைக்கட்டுக்காரி, அவளையும் கீரைக்கட்டு இங்கே வாங்குறோம். அப்புறம் இப்போ நம்ம மரத்தில் தென்னை மரத்தில் பின்னால் அந்த மட்டையெல்லாம் வெட்டி விடணும், இல்லை தேங்காயோ இளநியோ பறிக்கணும். அங்கே மரமேறிலையோன்னு அவன் அந்த மரமேறி வரானோ அவனை பேரை சொல்லி கூப்பிடணும். ஏ மரமேறி இங்கே வான்னு கூப்பிட்றோம் இல்லையே. ஆனால் இந்த பொண்களுக்கு அப்படி இல்லையா, சேஷவிருத்தி பிரயுக்தமான பேரே ஆத்மாவுக்கு நிலைகின்ற பெயராகையாலே. இப்போ சேஷவிருத்திலே ஈடுபட்ட ஆதிசேஷன் இருக்கானே, அவன் பேரை சொல்லியா கூப்பிடுறோம். அந்த ஆதிசேஷன் தானே சொல்றோம். நிவாச சையாசன பாதுகாம்சு கோபதான வருஷாத பவாரணாதிபிஹி சரீரபேதை தவசேஷதாம் கதைரியதோசிதம் சேஷைதீரிதே ஜனனான் ஜனைஹின்னு சொல்றோமோனோ. அப்போ இந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் உத்கோஷிச்ச மாதிரியும் பகவானுடைய திருமாளிகையாகவும் படுக்கையாகவும் சிம்மாசனமாகவும் பாதுகையாகவும் திருப்பரியட்டமாகவும் அணையாகவும் மழைக்கும் வெயிலுக்கும் பிடிக்கும்படியான குடையாகவும் மற்றும் பலபடியாகவும் ஆகின்ற பல சரீரங்களாலே சேஷன் என்று எல்லா ஜனங்களாலும் இந்த ஆதிசேஷனானவன் சொல்லப்படுறான். காக்கும் இயல்வி நண்கண்ண பெருமான் சேர்க்கை செய்து தன் உந்தியுள்ளே வாய்த்ததிசைமுகன் இந்திரன் வானவராக்கினான் தெய்வ உலகுகளேனர். திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் காக்கும் இயல்வினன் கண்ணன் அத மனசுல கொண்டு கோயில் காப்பானேன்னு இவாளும் சொல்றாளாம். இது இந்த காக்கும் இயல்வினை மனசிலே கொள்ள முடியுமான்னா இதுக்கு திருக்குறள் ஆண்டவன் பரிகாசமா ஒரு இது சொல்லுவர். அப்பதான் புது செருப்பு வாங்கினான், அது கோவில் போட்டுன்னு வந்தான். எங்க திருடு போயிடுமோ அந்த செருப்பு, ஜாக்கிரதையா இருக்குமோ அந்த செருப்பை பத்தியே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பட்டர் அங்க ஷடாரி சாய்க்க வர்றார், இவனை விட்டு இந்த இதோ மறந்து போய் போறார். உடனே பட்டரை கூட்டு அடியனுக்கு செருப்பு சாதிங்க ஒன்னாலும், ஏன்னா இவன் மனசுல அந்த செருப்பு செருப்பு செருப்புன்னே போறதா. அதனால அப்போ இந்த கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே, கோயில் காப்பான் உள்ளே செல்ல அனுமதி கொடுத்த பிறகு அதற்கு உள்ளே சென்று அங்க தோரண வாசல் இருக்கு, அந்த தோரண வாசனை காப்பனிடத்திலே அனுமதியை கோருகிறார்கள். ஆறால் விக்னம் வருகிறதோன்னு பயப்பட்டு எல்லார் காலிலையும் விடராளாம். ஸ்ரீயோ விருத்தாஸ்தருண்யச்ச சாயம் பிராத சமாஹிதாஹ சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமாஸ்யாத்தே யசஸ்வினஹ. ராமனுடைய பரம சௌக்கியத்தை பிரார்த்திச்சு ஸ்திரீகளும் வயோதிகர்களும் பெண்களும் தினமும் காத்தாலையும் சாயங்காலமும் ஒரு கூட்டு பிரார்த்தனையா எல்லா தேவதைகளையும் அங்கே அயோத்தியிலே வணங்குவார்களாம். அதை போன்று இவர்கள் அவன் கோயில் காப்ப வந்தானே அப்படின்னு நினைக்காத அவ எப்படி எல்லாரிடத்திலையும் ஒரு வணக்கத்தை செலுத்துறாளோ அதே மாதிரி இவாளும் அந்த வாயில் காப்போன் கோயில் காப்போன் எல்லாரையும் வணங்கறாளாம். கொடி தோன்றும் எல்லா மாளிகையிலும் ஒரே மாதிரி இருந்ததால் கிருஷ்ணன் இருட்டில் வரும் பெண்கள் அடையாளம் தெரியாத வேற இடத்துக்கு போயிடக்கூடாதே, அவ தெரிஞ்சுக்கும்படி அந்த இதான் எங்கான்னு காமிக்கிறதுக்காக கொடியும் தோரணத்தையும் நட்டு வச்சானாம். மாதவன் தமரென்னு வாகலில் வானவர் போதுமின் யமதிடம் புகுதுக என்னலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் வேதநல்வாயவர் வேள்வியுள் மடுத்தேன்னர். திருவாய்மொழியிலே அந்த அச்சிராதிகத்திய சொல்ல வந்தவர் அர்ஜுனன் சுபத்ரையை கொண்டு போக வாசல் காக்கும் முதல்களை அனுமதி பண்ணுங்கோள் என்று சொல்லி வைத்ததைப் போலே. இது இந்த கிருஷ்ணனுடைய தங்கையான பலராமன் தங்கையவோ, பலராமன் அவளை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சான். ஆனா அந்த சுபத்ரை அர்ஜுனன் மேல ஆசைப்பட்டா, அத கிருஷ்ணன் தெரிஞ்சுது, கவலைப்படாத நான் உனக்கு ஒன்ன அர்ஜுனனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கொஞ்ச நாள் பேசாத இருந்தான். அர்ஜுனனை வரவழைச்சான். வரவழைச்சு அந்த பலராமன் இல்லாத சமயத்துல இவளை தேர்ல வீழ்த்தி ஓடி போயிடுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த அரண்மனை வாயில் காப்பவர்கள் இருக்காள், அவளை இவா இப்ப அர்ஜுனன் வந்து சுபத்ரைய தேர்ல அழைச்சிட்டு போக போறான். அவன் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் இது மாதிரி சுபத்திரையை தூக்கிட்டு போயிட்டான்னு நீங்க கத்தணும். அதுக்கு முன்னால தருந்தங்க தொலைச்சு விடுவேன் நான் கிருஷ்ணன். அதனால இப்படி அந்த வாயில் காப்பவர்கள் கிருஷ்ணனிடத்திலே எவ்வளவு இதா இருக்காங்கிறத காமிக்கிறார். அதனால இவா கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டியவாங்கிறதுனால இந்த வாயில் காப்பவர்கள் இந்த பெண்களை உள்ளே போன அனுமதி கொடுத்தாளாம். மணிக்கதவம் தாழ்திரவாய் நவரத்தனங்களாலே இழைக்க பெற்று சுவர் எது கதவு எதுன்னு எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அதனால அந்த வாயில் காப்பவனையே கூட்டு, எங்களுக்கு எது கதவு எது சுவர்னே தெரியல, அதனால நீங்களே கதவை திறந்து விடுங்கோன்னு சொல்றாளாம். பயமுள்ள தேசத்திலே மத்திய ராத்திரியிலே வந்து திறக்க அழைக்கின்ற நீங்கள் யார்னு அவ கேட்க, காலமோ திரேதாயுகமா இல்லாமல் துவாபர யுகமா அல்லவோ கெட்டு கிடக்கிறதுன்னா. இப்ப நாம கலியுகம் கெட்டு போச்சுன்றமோனோ அந்த மாதிரி அவ திரேதாயுகத்தை கம்பேர் பண்ணி துவாபர யுகம் கெட்டு போச்சுன்றாளாம். அங்கே ராமனுக்கு அந்த தகப்பனார் தசரதன், அவன் சம்பராந்தகன், பிள்ளைகள் நாலு பேரு, நாலு பேரும் சூர புலிகள், மந்திரியோ சுமந்தரர் போல மகா ஜானிகள், ஆச்சாரியனோ வசிஷ்டர், ஊரோ திரு அயோத்தி, அந்த ஊரில் உள்ளோரோ ராமனை எப்போதும் உத்கோஷிப்பவர்கள். பயம் என்பது எள்ளளவும் இல்லாத இடம் அது. ஆனா இங்க கோகுலம் அப்படியா இருக்கு. தோப்பனார் நந்தகோபர் ரொம்ப சாதுவானவர், பசும்பில் மிதிய ஒண்ணாதவர், அதாவது அந்த புல்லு மேல கூட நடக்க மாட்டாராம். ஏன்னா அந்த புல்லு செத்து கூடுமோன்னு இவருக்கு ஒரு பயம். அப்படிப்பட்டவர் கூர்வேல் குடுஞ்சொழிலனாக மாறினார் கிருஷ்ணன் பிறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா எங்கேயாவது படுக்கைக்கு பக்கத்துல ஒரு எறும்பு போனா கூட இது எந்த ராட்சசன் இந்த ரூபத்துல வந்திருக்கானோன்னு அந்த எறும்பை கொண்டுவாராம். அதனால எப்போதும் அவர் வேல் ரத்தம் தோய்ந்ததாகவே இருக்கும்னு சொல்றார். இங்கே தோப்பனார் நந்தகோபர் மகாசாது, பிள்ளைகள் பலராமனும் கிருஷ்ணனும் ரொம்ப இளம்பிராயத்துவா சிறு பிள்ளைகள், ஊரோ எடச்சேரி, ஊர்ல உள்ளவா எப்படி இருக்கா, கம்சனுக்கு அடிமைகளா இருக்கா, எழும் புல் அனைத்தும் பூண்டுகளும் கிருஷ்ணனுக்கு எதிரிகள், யுகமோ துவாகர யுகம், அதனால உள்ளே விடமாட்டேன்னு அந்த உள்ள இருக்கிற வயல் காப்போன்னு சொன்னான். அங்க ஸ்திரீகளான எங்களை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம், உடனே நாங்க என்ன பண்ண விட முடியும்னா, ஏன் சூர்பனக ஸ்ரீ இல்லையா, அவ பெண் இல்லையான்னு அவ கேட்டா. பூஜனைக்கு பிறகு இடச்சிகளை கண்டாலே பயம், ஏன்னா அந்த இடச்சி வேஷம் போட்டுதானே பால் கொடுக்க வந்தா அந்த பூஜனை. அதனால பூஜனை வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு எந்த இடச்சியுமே அவ்வளவு சாமான்யமா உள்ள விடுறது இல்லையா, அதனால பூஜனை போல நாங்க தனியா வல்ல, இதோ பார் எத்தனை பேர் வந்திருக்கோம், இந்த திரட்சியை பாருன்னு காமிச்சாடாம். ஆயர் சிறுமியரோமுக்கு, சிறுமிகளான இடைக்குலத்தவர்களான எங்களுக்கு, நாங்கள் சிறுமி பருவத்தை எப்படி நாங்க சின்னவாளா இருக்கோம் சிறுமி பருவத்தில் இருக்கோங்கிறத பாருன்னா, நாங்களா போய் கண்ணனுக்கு தீமை செய்வோம், சிறிய பருவத்தனாக அசுரன் வந்து கண்ணு ரூபத்துல வந்து கிருஷ்ணனுக்கு ஹானி பண்ணலையா, சரி நீங்க எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டோம், வந்த எதுக்காக வந்தீங்க அதை சொல்லு முதல்லன்னு கேட்டான். அரை பறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான். அரை பறை நோன்புக்கு வேண்டியதான அந்த டமடமான அடிக்கிறாளே அந்த பறை என்னும் தோல் வாத்தியத்தை, மாயங்கள் மாய்மாலங்கள் செய்வதிலே வல்லவன், எங்கள் கையை காலை விழித்து அவன் பரிமாறினபடி மணிவண்ணன் மேன்மையான வடிவழகை கொண்டவன், இந்திர நீலமணியைப் போல வண்ணன், அப்படிப்பட்டவன் நென்னலே நேற்றிக்கே வாய் நேர்ந்தான், எங்களுக்கு வாக்கு கொடுத்தான், பிராமிஸ் பண்ணியிருக்கான். சரி, அவன் வார்த்தை அருளும்போது பண்ணின ஸ்மிதமும் அவன் நின்ன நிலையும் வடிவும் இருந்தபடியை வாக்மி அவன் நல்ல வார்த்தைகளை பேசுவானாம். ராமாயணத்திலையும் பாலகாண்டத்துல முதல்லே சொல்ற புத்திமான் நீதிமான் பாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ணகான். திருவாய்மொழியில 9:52 திருவாய்மொழி அந்த பண்டை நாடாலேன்னு இருக்கே, அதுல நின்கோயில் சீத்து தொண்டரோர்கழி சோதிவாய் திறந்து தென்னிறை பொருநல்னர். அப்படி திருப்புளிங்குடியில கிடந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும் போது கூட சோதிவாய் திறந்துன்னு தானே அழ்வார் மங்களாசாசனம். ஓரக்கத்திலே ஒரு வார்த்தை அருளி செய்தால் அது மெய்யோன்னு கேட்டார். தத்ரூஹி வசனம் தேவி ராஜோ யதபிகாங்கிதம் கரிஷ்யே பிரதிஜானே ச ராமோ துர்ணாபிபாஷதேன். அந்த ராமன் ரெண்டாவது வார்த்தை பேச மாட்டான். அனுதம் நோக்த பூர்வம் மேனச்ச வக்ஷே கதாச்சன ஏதத்தே பிரதிஜானாமி சத்யேனைவ சபாமிதே. பெருமாள் சொல்ல மாட்டார், சொன்னா அதை செய்யாம இருக்க மாட்டார். அதனால தூயோமாய் வந்தோம், குளிச்சு முழுகி சுத்தமா வந்திருக்கோண்டாப்பா. அவன் தான் எங்களுக்கு ரட்சகன்னு நம்பி வந்திருக்கோம். அவன் சரணாகத ரட்சகன் அப்படிங்கிறதுனாலே தூயமான புத்தியுடன் வந்தோம். புறசுத்தம் தூய்மை அல்லவாம், அகசுத்தமே தூய்மை. ஏன்னா எம்பெருமான சரணாகதி பண்றதுக்கு சரீர சுத்தி தேவையில்லைங்கிறது ஒரு இது. அந்த கீதை எங்க உபதேசம் பண்ணா, ரணகலத்துல எங்க பணம் விழ போறதோ அந்த இடத்துல. திரௌபதி அந்த பகிஷ்டாஸ்ரீயா ரஜோஸ்வலையில ரெண்டாவது நாளா இருக்கும்போது தானே திரௌபதி பிரபத்தி பண்ணா. அந்த பாவ சுத்தியிடுதான் முக்கியமே தவிர அகிஞ்சனஹா அனன்யகத்தின்னு நம்மளை சொல்லிக்கிறதா அங்க முக்கியமே தவிர, அங்கே இவா இப்படி எல்லாம் பேசும்போது அவன் கேட்கறான், சரி நீங்க சுத்தமா வாங்கோ அல்லது அசுத்தமா வாங்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கிருஷ்ணன் தூங்குறான், அதனால அவன் தூக்கம் கெட்டுக்கூடும், அவன் என்ன வைவான் எழுந்துன்னு வந்தான்னா, அதனால உள்ள விட மாட்டேன் அப்படின்னா. துயிரிழப்பாடுவான் வந்தோம், அவன் தூங்குறான்னு எங்களுக்கும் தெரியும். அவன் தூங்குற அழக நாங்க நான் கண்ணார கண்டு ரசித்து அவன் தூங்கினால் ஐயோ விபரீதண்டா ஏந்திருன்னு அவனுக்கு உணர்த்தி எழுப்ப வந்தோம்னா. அந்த வாயில் காப்பான் கேட்டான், தூங்குறதுல என்ன பெரிய விபரீதத்தை கண்டு கேள்னு, நீ ராமாயணம் படிச்சது இல்லையோ. வாயசேன ததஸ்தேன பலவத் லிம்சமானயா சமாயா போதிதஸ்தீமான் சுகசுப்த பரந்தபா. சீதை மடியில படுத்துட்டு ராமன் தூங்கினானே, அப்ப காகாசுரன் வந்து தாயார என்ன பாடுபடுத்தினான் தெரியாதா. அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மறுதரும் இவரோன்னு தொண்டரடி பொடியாழ்வார் ரங்கநாதனை எழுப்புறதுக்கு எப்படி பிரயாசம் பண்றாரோ அந்த மாதிரி இந்த கிருஷ்ணனற்று எழுப்ப நாங்கள் வந்தோம். பெரியாழ்வாரை பாடினதை போல படுத்த பைனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு பாட வந்தோம் நாளாம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாவே அம்மா, அம்மானா இங்க சுவாமின்னு அர்த்தம். முன்னம் முன்னம் அழகான தமிழ் பதம், நம்ம கலோக்கியலா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றோமோ அதுதான் முன்னம் முன்னம். வாயால் உம்முடைய வாயினாலே மாற்றாவே மறுக்காமல் இல்லேன்னு சொல்லாத எங்கட உள்ள விடு. சேஷபூதராயிருப்பார்களை சேஷியிடம் புகுர விட மாட்டாயோன்னு கேட்கிறாளாம். உள்ளே இருக்கிறவனோ எங்களுக்கு நாதன், நாங்கள் துவாரசேஷியை ஒழிய பரசேஷியை உடையோமல்லோ, நீ என்னோ எங்களுக்கு நிர்வாகன்னு அவள்கிட்ட சொன்னவொடனே சொல்லிவிட்டு நேச நிலை கதவம் நீக்கு. நேசமானது சிநேகம், அது ரொம்ப செறிவுடையதாம். நேசமான நிலையும் கதவும், அதாவது அந்த வாசக்கால்றாலே அது அது கதவு. கண்ணன் திருமாளிகள் இருக்கும் கதவு கூட பாகவதோத்தர்களுக்கு ரொம்ப சிநேகமா, அதை நீக்கு நீயே தரேன்னா. நாங்க முன்னமே சொல்லியபடி மணிக்கதவுக்கும் அந்த சுவருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல, அதனாலே கொஞ்சம் தயவு பண்ணி நீயே திறந்து விடுறாப்பான்னா. பாகவதோத்தமர்களுக்கு கைங்கரியம் பண்ணும் பேரு உனக்கு உண்டாகட்டும், உனக்கும் மகா புண்ணியமாவும், நீ கதவை தரேன்னா. இவ பேச்சை கேட்டு இவர்களுடைய அந்த அபிசன்னிவேசத்தையும் பார்த்த அந்த வாயில் காப்போம், சரி இவாளால கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஹானி இல்லை அப்படின்னுட்டு அதை கதவை திறந்து இவாளை உள்ள போக விட்டான்ங்கிறது இந்த 16வது பாசுரத்தினுடைய ஒரு சுருக்கமான அந்நியாபதேச அர்த்தம். சுவாபதேசமா பாகவதோத்தமா எல்லாரும் கூடி தேசிகனான ஆச்சாரியன் திருமாளிகையிலே புகுந்து அங்கு கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்பறாளாம். ஆச்சாரிய சம்பந்தமுள்ள கடகரை முன்னிட்டு ஆச்சாரியனை தொழுதல் அது நம்ம பிரிவா ஏற்படுத்தியிருக்கிறதான வழக்கம். நாயகனாய் நின்ன சேஷியாயிருக்கின்ற தன்னுடைய சேஷத்துவம் சித்திக்க வேறு ஒரு சேஷியை தேடி போக வேண்டாதபடி இருப்பதனாலே நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய சம்ஸ்கிருத ரட்சகனான ஆச்சாரியன் நந்தகோபன் கோயில் காப்பானே. இந்த திருமந்திரமே கோயில், அத ரகசியமா அஷட்கரணீயமா சிஷ்யனுக்கு பிரசாதித்து ரட்சிப்பவன் ஆச்சாரியன். இது இந்த சமாஷ்ண காலத்துல திருமந்திரத்தை சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறாளே அத சாரசாரம்ங்கிறதான ஒரு சில்ற ரகசியத்துல சுவாமி தேசிகன் அஷட்கரணீயமாயினார். 6வது காது கேட்காதபடி ஆச்சாரியன் சிஷியனுக்கு உபதேசிக்க வேணும்னு அது இப்ப இருக்கிறவெல்லாம் பண்றாளா இல்லையாங்கிறத அந்த சர்ச்சைக்கு நாம போக வேண்டாம். சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிறது அப்படிங்கிறத அடியன் விஞ்ஞாபிச்சுட்டேன். அது அனக அந்த திருவஷ்டாட்சரத்தை இந்த அனதிகாரிகளுடைய செவியிலே போய் விழாதபடி காப்பாற்றுவாளாம் ஆச்சாரியாள். கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, அதாவது அந்த அகாரம் நமசு போன்ற சப்தார்த்தங்களை எல்லாம் காப்பவனே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிக்கதவமாகிற ஆத்மாவுக்கு தாழ்ப்பாள் அந்த சுவாதந்திரியம். அந்த ஆத்மாவுடைய சுவாதந்திரியம் போயிடுச்சுன்னா பாரதந்திரியம் வந்துடும் இல்லையா? அப்போ இந்த சாத்திருக்கிற கதவு சுவாதந்திரியம், அந்த சுவாதந்திரியத்தை நீக்கினா அதை திறந்து விட்டா அங்கே பாரதந்திரியம் தானா உள்ள வரும் இல்லையா? அதை சொல்றாளாம். ஆயர் சிறுமியரோமக்கு எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்றிருப்பவரான இந்த சிறுமிகளுக்கு அரை பறை கிடைத்தற்கரிய கைங்கரியம். இந்த பறை பறைனா ஏதோ தம்பட்டேன்னு அர்த்தம் இல்லை, அவ கைங்கரியத்தையே பறைன்னு சொல்றா. மாயன் என்ன தேவாய் நேர்ந்தான், அவன் எல்லா அவதாரத்திலையும் சொல்லியிருக்கான். சகுருதேவ பிரபன்னாய கவாஸ்மீதியாத்தையன ராமாவதாரத்தில் முன்னே சொல்றான். சர்வதர்மான் பரிஜெச்சமாமேகம் சனந்திரஜேன்னு கிருஷ்ணாவதாரத்திலையும் சொல்லிருக்கான். பகவான் ஏற்கனவே எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கான் அப்படின்றத மாயன் என்னேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம். இங்க சரீர சுத்தி முக்கியமில்ல, அனன்ய பிரயோஜனராய் வந்தோம். எம்பெருமானிடத்திலே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு இந்த சுத்திர பலன்களை ஆசிச்சு நாங்க வல்ல, நாங்க கைங்கரியம் பண்றோம், எம்பெருமானி நீ ஸ்வீகரிச்சுக்கோன்னு அனன்ய பிரயோஜனராய் அவனுக்கு கைங்கரியத்தை நாங்கள் கொடுக்க அவன் பிரதிசம்பந்தியாய் இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்தோம். கைங்கரியம் மட்டுமே எம்பெருமானிடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பது. துயில் எழப்பாடுவான், துயிலும் பெருமாளும் நிகழும்படி நாங்கள் ஸ்தோத்ராதிகளை சொல்ல வந்தோம். நாளாம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. இங்க உள்ளிருக்கும் ஆச்சாரியன் எங்களுக்கு பெரிதல்ல, அவருக்கு கைங்கரியம் பண்ணும் நீர்தானே எமக்கு சுவாமின்னு. எப்படி அந்த மதுரகவி அழுவ, தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனேன்னா, ஆச்சாரியன் அந்த ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரேன்னார் இதர தெய்வங்களை உத்கோஷிக்கிறவாளுக்கு. இந்த ஆதி பிரானை எனக்கு வேண்டாம், பொறிந்து நின்ன பிரானை எனக்கு வேண்டாம், எனக்கு நம்மாழ்வார் மட்டுமே போர்வம் விட்டார். தேவு மற்றறியே பிரித்திய பிரித்திய பரிசாரக பிரித்தியன்னு குலசேகர ஆழ்வாரும் சொல்லலையோ. அந்த மாதிரி நேச நிலை கதவம் நீக்கு பரண்யாசத்திலே சுனிஷ்ட வேண்டாம், நம்மளால அது பண்ணுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆச்சாரியன் மூலமா நாம ஆச்சாரிய நிஷ்டைதான் பண்ணணும் அப்படிங்கறத. ஆச்சாரிய நிஷ்டை உத்தி நிஷ்டைன்னு ஆச்சாரியின் மூலமா பண்றதுலயே ரெண்டு விதம் உண்டு. அவாவா சம்பிரதாயத்திலே பண்ணுவா. இங்கே நாயகனாய்ங்கிறதுனாலே ஸ்ரீ வைகுண்டநாதனினுடைய சேனைக்கு முதலியாக இருக்கிற அந்த சேனை தலைவர், சேனை முதலியார்னு சொல்றோமே, அந்த விஸ்வக்சேனரை குறிக்கிறதாம். அதனாலே அந்த வாக்கிய குரு பரம்பரையிலே ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா அப்படின்றத இந்த பாசுரம் சூச்சிப்பிக்கிறது. யதிராஜ சப்ததியிலேயும் வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதீசகம் யத்தேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத்யவஸ்திதம் சுவாமி தேசிகன் ஒரு தனியன் பண்ணார். இப்படி ஸ்ரீ வைகுண்டத்திலே துவாரபாலகர்களை எழுப்புவதாக. இப்ப நாமுமே திருவாராதனத்துல முதல்ல என்ன பண்றோம், ஓம் சண்டாதிதுவாரபாலேபியோ நமஹ, ஓம் பிரச்சண்டாதிதுவாரபாலேபியோ நமஹான்னு அந்த ஆராதனத்துக்கு பெருமாள் போட்டியை திறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த துவாரபாலகாளுடைய அனுமதியைத்தானே பெறுறோம், அந்த சண்டன் பிரச்சண்டில் தானே நமஸ்காரம் பண்றோம். அதே மாதிரி இந்த கிருஷ்ணனை கூடுவதற்கு முன்னால் இவர்கள் அந்த திருவாராணத்தில் நாம எப்படி சண்டை பிரச்சண்டனை பண்றோமோ அந்த மாதிரி கோயில் காப்பானையும் தோரண வாசல் காப்பான இவாள நமஸ்கரித்தாள் என்று ஒரு சம்பிரதாய ரீதியாக இந்த பாசுரத்தை வச்சுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். சகமகமணி நீலாச்சாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவீதாபிஸ்வக்மிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.